ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி நமோ நாராயணா. லெட்ஸ் கண்டினியூ டு என்ஜாய் சுவாமி யாமுனாச்சாரியா ஸ்தோத்ர ரத்னம். அண்ட் ஆஃப்டர் த பியூட்டிஃபுல் நரேஷன் அண்ட் எக்ஸலண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பெருமாள்ஸ் திவ்யமங்கள விக்கிரகம், the divine majestic beauty of Perumal's avayavam, the avayava saundaryam, the tirumukam, from 32nd verse Swami up to 35 described about the tirumukam and the beauty of Perumal's rupam. Then after that, the most wonderful divine garments, the jewelry that he wears, the ayudhams, the weapons that he has, are all the ornaments for him. Abharanangal, ayudhangal are all ornaments for Perumal. So in 36th verse, Swami enjoys the divine ornaments and the ayudhams that Perumal has with him. Spurat kiridanga tahara kantika மணீந்திர காஞ்சி குணநூபுராதிபிஹி ரதாங்க சங்காசி கதா தனுர்வரைஹி லசத்துலஸ்யா வனமாலயோஜ்வலம் ஸ்புரத் கிரீட. த மோஸ்ட் ஷைனிங் கிரீடம், த கிரவுன். அங்கத, த ஷோல்டர் ஆர்னமெண்ட். ஹார, த முக்தாஹாரம், த பேர்ல் நெக்லஸ். கண்டிகா, த நெக், the neck ornament. Kandika, Manindra, the Indra of money, the chief of monies, the chief of gem, which is called Kaustubam. Kanchi Guna, Kanchi Guna is the waist band. We say Aranyan Kaire in Tamil. So he wears on his waist, so it's the waist band. Nupura, Nupur is the anklet. Adibihi, such wonderful, etc. Adibi means very many abharanams like that. Ratanga, so in the chariot, the most important angam in the chariot is the shank, is the chakram. So ratanga means chakram. Shanka, the conch shell. Asi, the sword or the mace. Gada, and dhanurvarehi, the sarangam. Less of so pancha ayudhams are talked about here after the ornaments. So kirita, angata, hara, kandika, manindra, kanchiguna, nupuradipihi, ayudhams, the ornaments. And then ratanga, shanka, asi, gada, dhanur, pancha ayudhams. Then lasat tulasya. Lasat tulasya means tulasi. The tulasi garland is so soft, tender, fragrant and pure, sacred. Such tulai, trithulai, and vanamalaya, vaijayanti vanamala, and that is also worn by Perumal. Ujjwalam, all these things are shining, illustrious. So this along with this most wonderful ornaments and ayudhams and garlands, when will I be blessed to see you have a darshan and perform kaikaryam? Alavandar wonders. So kadirayira miravi, the periyalvar pasuram says kadirayira miravi kalandirittal pol neel mudiyan. So like the thousands of suns together, the kiritam, the kiritam crown shines like the thousands of suns. And mudijodiyai unadu mugajodi malandaduvo, says Namalvar, declares that the beautiful crown shines from your divine face. The effulgence from the divine face facilitates the crown to shine. Since there is no enemy in Paramapadam, all the divine weapons are also now ornaments for him. The tulasi, vanamala, and in addition, pearl gem necklace. He is Ubaya Vibhutinathan. He is Supreme Lordship, worshipped by all Devas including Chaturmukha, Brahma and Rudra, thus declaring his Paratvam, wearing the Kiritam, wearing the Tulasi, wearing the Vanamalaya on his chest, adorning with Shankh Chakram. Thus, we can enjoy here Swami Desikan's Anubhavam of Kiritam of Bhuloka Vaikunthanathan at Srirangam, the 9th verse of Bhagavad Dhyana Sopanam. மாலியைரந்தரபரிமலை வல்லபஸ்பர்ஷமாலியை குப்பெச்சோழி வச்சனகுட்டிலை குந்தலை ஸ்லிஷ்டமூலே ரத்னாபீடஸ்பலிதே ரங்கபர்த்துகு கிரீடே ராஜன்வத்தியஸ்திதிமதிகதா விருத்தயச்சேதசோமே. த லார்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம் அடான்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் கிரவுன், ஷைனிங் கிரவுன் ஆன் இஸ் வண்டர்ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸஸ். தோஸ் ட்ரெஸ்ஸஸ் ஆர் த பிளாக் ஹேர் are already encircled by the fragrant flower garlands. The tresses are filled with the most beautiful fragrant and it extends to the kiritam. Those dark tresses under the kiritam have the auspicious contact of the hands of his Pattamagishi, Mahalakshmi and Bhudevi Neeladevi, who comb those locks of hair and decorate them with the flower garlands prior to placing the tall Navaratna Kiritam on those curly tresses. It resembles in their curliness the Vakra Vachanams, the non-straight, crooked speech of the women of Chola Desam of Srirangam when they get angry. So Swami Desikan's time also, it happened. The base of the Kiritam, he is pressed tightly against those curly tresses and the luster of the Navaratnam spreads over those dark Keshabharams. So, my mind is deeply attached to the beautiful Kiritam, Swami Desikan says. My mind, which until now was roaming all over, now it's locked in the enjoyment of the most beautiful Kiritam, which declares the Paratvam, and hence my mind is under terrible control like the blessed Pativratai whose total devotion is to her Lord. That's exactly the Anubhavam of Alavandar here when he enjoys the tall Kiritam of Devadirajan, Devarajan. So, others, when they wear the crown, it is called Karandakam. When Perumal wears, it is called Kiritam. So, Swami Desikan's, When he enjoys the Munivahana Bogam, Uvanda Ullattanai Ulagamalanda Andamura Nimurunda Neel Mudiyan. So Neel Mudiyan is the long kiritam which he wears. Swami Desikan says there, Karma Vashyatai Totrumbadi Piravi Todakamaga Shadayum Kundikayum Sumandu Tirigira Parichinneshwarar Parthu Nirka Ippadi Mudishudi Nirkayale உபய விபூதி நிர்வாகத்துவமும் அபியக்தமாகிறது. சோ அபிவியக்தமாகிறது. சோ த கர்ம வசியத்தை தோற்றும்படி, பிகாஸ் ஆஃப் த கர்ம வாசனாஸ், தட் ருத்ரன் வித் த மேட்டட் லாக்ஸ் அண்ட் வித் த குண்டிகை வித் த கமண்டலு அண்ட் பரிச்சின்னேஸ்வரர், வென் ஹீ வாஸ் சீயிங் அண்ட் தட் டைம் அவர் ஸ்ரீமன் நாராயணன் ஷோன் வித் உபய விபூதி நிர்வாகத்துவம் and declaring his supremacy and Nimanda Neel Mudiyan. That is Munivahana Bhoga Anubhavam by Swami Desikan. So next is Haram. Kola Mamani Haramum Muttuddamamum Periya, then Periya Varai Marbil Per Haram Punnin Mamani Haram. Like that the Haram is enjoyed by Alvars. Kandika கதிர் முடிமேல் வண்ண நருந்துழாய் தாது நருந்துழாய் வண்டு நருந்துழாய் தார்மலி தந்துழாய் தாரார் நருந்துழாய் தாரில் நருந்துழாய் தாம நருந்துழாய் கோல நருந்துழாய் கொந்து நருந்துழாய். பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் இன் 8.4 குளோரிஃபைஸ் ஆன் திருக்கண்ணபுர தெம்பெருமான் துளசி. சிமிலர்லி இன் திருவாய்மொழி பராங்குஷன் In 4.2 says, Thalinai mel anin anna thannanthulai. பைம்பொன் துழாய், நாறு தன்னம் துழாய், அணி நாறு துழாய், செம்பொன் துழாய், வடங்கொள் பூந்தன்னம் துழாய், வம்பவிழ் தன்னம் துழாய், மலர்க்கே துழாய் என்றும் கண்ணன் கழல் துழாய் என்றவாறு பலபடி இன் ஒன் தசகம் ஹி டாக்ஸ் அபவுட் ஆல் துளசி, குளோரிஃபைஸ் த துளசி நம்மாழ்வார். தென் வனமாலையா, வன மாலையா, மேபி பெஸ்ட் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் ஃபிளார்ஸ் த மாலா த கார்லாண்ட் இஸ் மேட். இட் குட் மீன் வைஜெயந்தி, இட் குட் மீன் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்லாண்ட், இட் குட் மீன் த கார்லாண்ட் விச் கேம் அவுட் ஆஃப் வாட்டர், விச் க்ரூ இன் த வாட்டர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஃப்ராக்ரண்ட் வாட்டர்ஸ் கன் ஆல்சோ தி வனமாலையா. திஸ் வனமாலி கம்ஸ் ஃப்ரம் இஸ் நெக் ரைட் அப் டு இஸ் நீஸ் அண்ட் it blooms in all seasons. There is no specific season for that. Thus the tiruavaranam, the tiru aayudams and the garlands are all none other than the nitya suri. Mahanyani in Sri Paushkaram they say sambhusha bharanai yuktam swanurupai anupamaihi chinmayaihi swaprakashaischa அந்யோன்ய ருச்சித ருச்சிரஞ்சிதைஹி. ஸோ சின்மயைஹி தே ஹாவ் நோ சம்சார பந்தம், தே ஆர் நித்ய சூரிஸ் அண்ட் தே ஆர் அபிமானி தேவதைஸ். ஸோ பஞ்சாயுதம்ஸ், த ஆபரணம்ஸ் அந்த வனமாலி ல துளசி ஆர் ஆல் நித்ய சூரிஸ் அண்ட் நீட் டு பி கான்டெம்ப்ளேட்டட் ஆஸ் ஹூ ஆர் அசோசியேட்டட் வித் பெருமாள் இன் ஸ்ரீ வைகுண்டம் ஃபார் எவர். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன், நமோ நாராயணா.